என் வாழ்விலே வரும் அன்றேவா, என் வாழ்விலே வரும் அன்றேவா. கண்ணேவா நிலா முகம் கண்டேவா, ஒரே சுகம் நாம் காண இன்பம் என் வாழ்விலே வரும் அன்றேவா. என் வாழ்விலே வருமன்றே வா.